கண்ணிந்த காதலர்க்கு தேவியின் அருளாலே காணிக்கை தருவேன் பிரியராணி. காதலே தேவே காதலே காதலே தெய்வீக காதலே காதலே. தமிழ் நமுத கடலிலே தனிமையாக படகிலே தமிழ் நமுத கடலிலே தனிமையாக படகிலே சரசலிலே ஆடலாம் நமது வாழ்விலே. காதலே காதலே காதலே வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே. காணும் இன்பம் யாவும் நமது காதல் தியாகமே. காதலே தேவே காதலே காதலே. கனவும் பலிதமானால் அனுராக போகமே கனவும் பலிதமானால் அனுராக போகமே. இணையில்லாத நமது பிரேமை தான் அமோகமே. காதலே தெய்வீக காதலே காதலே தெய்வீக காதலே காதலே வாழ்விலே காதலே.